அவளும் நானும் ஒன்றாகி போக என் காதலை நானும் சொல்லாமல் சொல்ல பயணங்கள் முடியாமல் நிமிடங்கள் நீடுமோ உன் வாசம் காற்றில் வீசும் நேரம் என் கண்கள் உன்னை காணும் நேரம் அன்பே உன்னை என் காதல் வெல்லுமோ நீ எந்த உயிரளவா உனக்கு எதுவும் புரியலையா அடி பெண்ணே என் அன்பே இருந்தாலும் நான் உன்னை காதலிப்பேன் பிரிந்தாலும் அன்பே நான் உன்னை நேசிப்பேன் உன் விழிகள் ஒரு ஓரமாய் என்னை பார்க்குமோ உன் அழகிலே நானும் விழுந்தேன் என்னை மறந்து காணாமல் போனேன் எந்த நோயிலே உந்தன் உயிரும் சேருமா ஒரு பட்டாம் பூச்சி போல நெய்யும் அழகாய் உன்னால் நானும் மானேன சிலையாய் நெருக்கங்கள் கூடவே நம் புதடுகள் சேருமா கண்களை காண்கின்றேன் கரைகின்றேன் முத்தங்கள் நீ தந்தாய் வெக்கங்கள் வெல்லுவேனே ஹே என் காதல் பெண்ணை என்னை கொஞ்சம் பாரடி உண்மை என்ன என்னவென்று என் காதல் கூறடி பார்க்காமல் பார்க்கின்றாய் பேசாமல் கொள்கின்றாய் மௌனங்கள் போதும் அந்த வார்த்தனையும் சொல்லிவிடு உனக்காக தவிக்கின்றேன் மறக்கின்றேன் என்னை நானும் ஆயுள் வரை காத்திருப்பேன் சேர்த்து வைப்பேன் என்னவேன் என்னை விட்டு போகாது எந்த வானம் தங்காது உந்தன் குந்தல் மூடி சொல்லும் எந்த காதல் வீதி